ராமானுஜதயாபாத்ரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யமச்சுத பதாம்புதேக்மருக்ம வியாமோஹனஸ்தரிதராணி திருநாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோ சதைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே மாதா பிதா யுவதய ஸ்தனயா விபூதி சர்வம் யதே நியமேன மதன்வயா நாம் ஆத்யஸ்ய நக்குலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத் தந்திரி பலம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்த மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகி வாகான் பக்தாங்கிரேனு பரகால யதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குஷ முனிம் பிரணதோஸ்மி நித்யம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி யோந்த ப்ரவிஷ்ய மம வாசமிமாம் பிரசூப்தாம் சஞ்சீவயத்ய கில சக்திதரஸ்வதாம் அன்யா சஹஸ்த சரண ஸ்ரவணத்வகாதீன் பிராணான் நமோ பகவதே புருஷாய தஸ்மை விஷுத்த விஜான கணஸ்வரூபம் விஜான விஸ்ரானன பத்த தீக்ஷம் தயாநிதிம் தேகபிருதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமகம் பிரபத்யே ஸ்ரீமன்னூத்ன ரங்கநாதேத்ரார் அப்தாத்ம வித்யாலயம் ஸ்ரீமன்னூத்ன லக்ஷ்மணாரேத்ரார் சம்பிராப்த துரியாசிரமம் ஸ்ரீ வாசேந்திர கடாட்ச சந்தத சுதா லக்ஷ்யாத்ம யோகாங்கிதம் ஸ்ரீமன்னூத்ன வாகதீசயமினம் பக்தியா ஸ்ரீயா மோகுரும் நவ்யவாகீஷ யோகீந்திர ஹயாச பரசேவினம் பிரம்மதந்திர சுதந்திராரியம் பஜாம ஸ்வாத்ம சம்பதம் ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவ திவ்ய பாதுகா சேவக ஸ்ரீமத் அபிநவ வாகீஷ பிரம்மதந்திர சுதந்திர பரகால மகாதேசிகாய நம. நீலாதுங்கஸ்தனகிரி தடே சுப்தமுத்போத்ய கிருத்னம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சத சிர சித்த மத்யா பயந்தி ஸ்வோச்சிஷ்டாயாம் சஜனகலிதம் வியாபலாத் கிருத்ய புங்கே கோதாதஸ்யை நம இதமிதம் பூஜையே வாஸ்து பூய அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணி திருப்பாவை பல்பதியும் இன்னிசையால் பாடிக் கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்தொடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வலையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்ன விதி என்னையும் மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு. எல்லாருக்கும் நமஸ்காரங்கள். இன்று மூன்றாவது பாசுரம் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி அப்படின்ற பாசுரம். இந்த முதல் பாசுரத்தினால நாச்சியார் ரொம்ப அழகா லோகத்தில் கிருஷ்ணானுபவம் யாருக்கெல்லாம் வேணுமோ அவெல்லாம் அவசியம் எழுந்துள்ள வேண்டும்னு பிரார்த்திச்சால், இரண்டாவது பாசுரமான வையத்து வாழ்வீர்கள் அப்படின்ற பாசுரத்தில் பல உயர்ந்த விஷயங்கள் விளக்கப்பட்டது. தர்மம் சர அப்படின்ற உபனிஷத் வாக்கியமானது அந்த பாசுரத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டது. முதல் பாசுரத்தில் எல்லாரையும் சாமான்யமாக நோன்புக்கு அழைத்தால், இரண்டாவது பாசுரத்தில் நோன்ப அனுஷ்டிக்கிறதுக்கு யாரெல்லாம் வந்தாலோ அவர்களில் செய்ய வேண்டிய காரியங்கள், அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்கள், செய்யக்கூடாத காரியங்கள்னு விவரித்தாள். நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் தீக்குறளை சென்றோதோம் அப்படின்லாம் விஷயங்கள் எல்லாம் அந்த இடத்துல நாச்சியார் நமக்காக வலியுறுத்தி காண்பித்தார். பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமநடி பாடி அப்படின்றதுனால பரமாத்மாவுடைய இரண்டாவது நிலையான அந்த வியூகமூர்த்தியை பற்றி க்ஷீராப்திநாதனை பற்றி அங்க சொல்லப்பட்டது. நாராயணனே நமக்கே பறைதருவான்னு பரவாசுதேவனை சொல்லிட்டு வியூகமூர்த்தியான எம்பெருமான் ஸ்ரீராப்திநாதனை பத்தி இரண்டாவது பாசுரத்தில் சொல்றார். அந்த பாசுரத்திலேயே உய்யும் ஆறு எண்ணி அப்படின்னு ஆணுக்குள்ளிய சங்கல்பகா பிராத்திகூல்ய வர்ஜனம்னு சொல்றா போல அந்த அழகான சரணாகதி லட்சணங்கள் அந்த இடத்துல சொல்லப்பட்டது. ஐந்து அங்கங்களோட கூடின ஆறாவது அங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆத்ம நிக்ஷேபமானது சரணாகத்தியினுடைய லட்சணங்கள் அங்கு விவரிக்கப்பட்டன. ஆறு பதங்கள் கொண்ட துவயமந்திரார்த்தம் ஸ்ரீஹி அப்படின்ற ஆறு அர்த்தங்களும் ரொம்ப விளக்கமா சொல்லப்படுறது. க்ஷோணாதரூபி கொச்சியோருபி துங்கபத்ரா வாசாம் பிரவாக நிவகேபி சரஸ்வதித்வம் அப்ராக்கிருத்தைரபி ரசைர் விரஜா ஸ்வபாவாத் கோதாபி தேவி கமிதுர் நனு தர்மதாசின்னு சுவாமி தேசிகன் சொன்ன விஷயத்த நாச்சியார் பாசுரங்கள்ல காட்டுறார். அந்த அளவுக்கு திருப்பாவையில் சொல்லப்பட்ட முதல் ரெண்டு பாசுரங்களில் சொல்லப்பட்ட விஷயம் அவ்வளவு ஏற்றமான விஷயங்கள். இந்த முதல் மூணு பாசுரம் இருக்க மார்கழி திங்கள் வையத்து வாழ்வீர்கள் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடின்ற பாசுரம் கிரமமாகவே அஷ்டாட்சரம் துவயம் சரமஸ்லோகம் நாராயணம் அந்த மூன்று விஷயங்களையும் விவரிக்கக்கூடிய பாசுரங்களா ஆச்சாரியர்கள் பல கிரந்தங்கள்ல சுவாபதேசார்த்தங்களை விளக்கும்பொழுது சாதித்திருக்கிறார்கள். அப்படி அந்த கிரமத்தில் வரப்போ இந்த மூன்றாவது பாசுரமும் ரொம்ப வசத்தியான பாசுரம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினாள் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெறும் சென்னலூடு கயலுகள பூங்குவளை போதில் பொறி வண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரம்பாவாய். உத்தமமான பாசுரம். நாச்சியார் சுயம் பிராட்டியானபடியினாலே இந்த அனுஷ்டானத்தை இந்த நோன்பே நாம் அனுஷ்டானத்தில் கொண்டு வந்தால் நமக்கு சகல சம்பத்துகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய பாசுரம் இந்த பாசுரம். அதனாலதான் இங்க சொல்லும்பொழுது பின்னாடி வரும்பொழுது ஓங்கு பெறும் சென்னலூடு கயலுகளை திங்கள் மும்மாறி பெய்து பூங்குவளு போதில் பொறிவண்டு கண்படுப்ப சேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பசுக்கள் பெரும் பசுக்கள்னு பதங்களை நாச்சியார் ரொம்ப அழகா பிரயோகம் பண்ணா. அப்போ இந்த பாசுரம் லக்ஷ்மி கடாட்சத்தோடு இருக்கக்கூடிய பாசுரம்ன்ற தெரியுது. அதனால்தான் பெரியவாள் அனுஷ்டானத்தில் கொண்டு வரும்பொழுது ஆசீர்வாதாத்மகமாக வேதமந்திரம் சொல்லும்பொழுது இந்த பாசுரங்களையும் சொல்ற வழக்கத்தை வச்சுண்டா. ஓங்கி உலகந்த உத்தமன் பேர்பாடு என்ற பாசுரத்தை அந்த அளவுக்கு இந்த பாசுரம் ரொம்ப வசத்தியான பாசுரம், பரம மங்களமான பாசுரம். இதுல மந்திர மந்திரார்த்தங்கள் ரொம்ப நல்லா சொல்லப்பட்டிருக்கு. இந்த பாசுரத்தில் அர்ச்சையினுடைய பெருமை இந்த பாசுரத்தில் சொல்லப்படுறது, அவதாரத்தினுடைய பெருமை சொல்லப்படுறது, அதால அந்த அவதாரத்தினாலே லோகத்தில் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னன்றத நாச்சியார் நமக்கெல்லாம் நன்னா விளக்கி காட்டுறார். இந்த பாசுரத்தில் லோகக்ஷேமம் பிரார்த்திக்கப்படுறது. பெரியவாள் வியாக்கியானத்தை சொல்லும்போது சொல்றா, கிருஷ்ணனை வேண்டித்தானே அவள் நோன்பு நோக்க ஆரம்பிச்சாள். ஆனா இந்த பாசுரத்தில் பார்த்தால் மழை பெய்யணும், பயிர் வளரணும், பசுக்கள் பால் கொடுக்கணும், செல்வம் நிறைய வேணும், இப்படிலாம் இருக்கே. ஏன் கிருஷ்ணனே பலனாக இருக்கும்பொழுது கிருஷ்ணன் தானே வேணும்னு சொல்லணும், அதை விட்டு இதெல்லாம் வேணும்னா கேப்பா அப்படின்னு பிரச்சனை பண்ணிட்டு அது சொல்றா, மழை ஓணும்ன்றது ஊர் சௌக்கியமா இருக்கணும்ன்றதுக்காக. எதுக்காக பிரார்த்திக்கிறா? வேதம் இப்படி சொல்லிச்சு. வேத மந்திரம் ஆசீர்வாத பஞ்சாரிய பார்த்தால் அந்த ஆசீர்வாத மந்திரத்தை பார்த்தால் ஆஷாஸ்தே எம் யஜமானாசோ ஆஷாயுராஷாஸ்தே. ஒருத்தர் இருக்கார் சொர்க்கத்தை அடையறதுக்காக யஜ்யம் பண்றார் இல்லையா, இதயத்த சொர்க்ககாமகான்னு வேத வாக்கியம் மீமாம்சா சாஸ்திரத்துல விதிச்சிருக்கு. அப்ப சொர்க்கத்தை உத்தேசிச்சு யாகம் பண்றார். ஆனா யஜ்ய மந்திரம் எதை பிரார்த்திக்கிறது? யஜ்யம் பண்ண எஜமானனுக்கு நல்ல ஆயுஷ கொடுக்கணும், நல்ல பிரஜையை கொடுக்கணும், நல்ல ஐஸ்வர்யத்தை கொடுக்கணும், நல்ல வீடு அவருக்கு அமையட்டும், உலகமெல்லாம் அவரை உயர்வா பேசணும், அவரை உலகமெல்லாம் அவரை உயரா பேசும்படி அமையட்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறது மந்திரம். அப்ப முக்கிய பலன் சொர்க்கத்தை உத்தேசிச்சு இருக்கலாம், ஆனா அதனோட கூட கிடக்கக்கூடிய அவாந்தர பலன்கள் இருக்கே அது எல்லாம் இதெல்லாம் அதுபோல அவளுடைய முக்கியோத்தேசம், அதாவது முக்கிய பலன் வந்து கிருஷ்ணன் அடையணும்ன்றதுதான். அதோட அவாந்தர பலங்கள்லாம் எதுன்னு கேட்டால், இந்த தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெறும் சென்னலோடு கயலுகளை பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்தமுளை பற்றி வாங்க குடன் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள், இதெல்லாம் அவாந்தர பலன்கள். அதே போல இந்த விஷயத்த வாசுதேவனிடத்துல நாம சரணாகதி பண்ணிட்டால், அப்ப ஏற்பட்ட உயர்ந்த காரியம் பண்ணும்பொழுது இந்த லோகத்துல நமக்கெல்லாம் பூர்ண சுகமானது கிடைக்கும் அப்படின்னு நாச்சியார் இந்த பாசுரத்தினால சொல்றான் இல்லையா. பகவானுடைய சரணாரவிந்தத்தை நாமெல்லாம் ஆசிரியிச்சால் அவன் நம்மளை காப்பாத்துவான். அவனோட அபயம் சர்வபூதேபியா ததாம் ஏதத் விரதம் மமன்னு சொன்னான் இல்லையா. இப்போ இந்த பாசுரத்தினால சுவாபதேசத்துல பார்த்தால் சரணாகதியினுடைய தர்மம் விளக்கப்படுறது. பெருமாளே ஸ்வயம் சரணாகதியை சாதிக்கிறான் இல்லையா. சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமியேகம் சரணம் விரஜ அகம் துவாம் சர்வபாபேபியோ மோக்ஷயிச்சாம் வாசுச்சேன் தானே சாதிக்கிறான். அப்ப அவனை பத்தி சொல்லக்கூடிய பாசுரத்துல அவன் அகம் துவாம் சர்வ பாப்பேபியகான்னு சொல்றானே, சர்வ பாப்பேபியா மோக்ஷயிஷ்யாமின்னு சொல்லும் பொழுது பாப்பங்கள் போயிடுச்சுன்னா புண்ணியங்கள் தானே வரும். அப்ப புண்ணியங்கள் வரும்போது அதுக்கேத்தா போல சுகானுபவங்களும் வரும் இல்லையா. அப்ப அந்த சுகானுபவங்கள் என்னன்னு நமக்கு கிரமசா தெரிஞ்சுக்கணும் இல்ல. அப்ப அந்த சுகானுபவங்களை என்னென்னு விவரிக்கிறா நாச்சியார் இந்த பாசுரத்தினால. எப்போ பெருமாளோட நமக்கு சம்சலேஷம் ஏற்பட்டால், சுவாமி தேசிகன் சொல்றாரு, ஏதத் தேகாவசானே மாம் தொத்பாதம் பிராபய ஸ்வயம். நீ கூப்பிட்டா நான் வந்துருவேனா, அழைச்சிட்டு போறதுக்கு நீ சித்தமா இருப்ப, ஆனா உன்னோட வரத்துக்கு நான் சித்தமா இருக்க மாட்டேன். எப்படி யோசனை பண்ணி பார்த்தா தெரியுது இது. ஏன் வரமாட்டேன் அப்படின்னா, எனக்கு இந்த சரீரத்தை கொடுத்துருக்க, இந்த சரீரத்துக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கு, அந்த சரீரத்தை விட்டுட்டு தான் ஆத்மா வெளியில போகும், சரீரத்தோட ஆத்மா கிளம்பாது, ஒரு நாள் சரீரம் கீழே விழும். அப்படி சரீரம் கீழே விழுந்துருத்துனா அந்த ஆத்மாவை இன்னொரு சரீரத்துக்குள்ள புகுத்துவ, நீ என்னுடைய கர்ம பலனுக்கு ஏத்தா போல நீ புகுத்துவ. வாசாம்சி ஜீர்ணானி யதா விகாய நவானி கிருண்ணாத்தி நரோபுராணின்னு பகவான் சாதிச்சா போலயே என்னை இன்னொரு சரீரத்துக்குள்ள புகுத்துவ. இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் நான் இந்த லோகத்திலேயே தான் இருக்க போறேன், எனக்கு தெரியும் நான். அப்ப அப்படின்னு கேக்குறியா, பெருமாள் சொல்றான் அப்படியே இருன்றான், அதே போலயே இரு, அப்படியே இருந்து அனுக்ஷணமும் என்னையே ஸ்மரணம் பண்ணிட்டு. அதனால்தான் ஏதத் தேகாவசானேமாம் தொத்பாதம் பிராபய ஸ்வயம். நாம எப்படி கேட்கிறோமோ அது பிரகாரமே பகவான் கொடுக்கிறான். நம்மளை என்னைக்குமே அவன் நிர்பந்தப்படுத்துறதே கிடையாது. நாம என்ன கேட்கிறோமோ அதுதான் சீபாஷியாதி கிரந்தங்கள்ல ரொம்ப அழகாக பராயத்தாதிகரணம் போல இருக்கக்கூடிய விஷயங்கள் அதிகரணத்துல ரொம்ப விசாரம் பண்ற பிரிவாயில. நம்மளை நிர்பந்திக்கிறது இல்ல, முதல்ல பிரதம பிரவருத்தில உதாசீனா தான் இருக்காம நம்மளை நிர்பந்திக்கிறது இல்ல. ஆனால் நாம என்ன கேட்கிறோமோ அப்படித்தான் கொடுக்கறோம். அதனால நாம என்ன பண்ணோம், அடியன் ஏற்கனவே சாதிச்சா போல அவிஸ்மிருதி சரணாரவிந்தேன் குலசாகர் ஆழ்வார் சாதித்தா போல நாம அவனுடைய திருவடியை பற்றி கொண்டு இருக்கணும். அவனுடைய திருவடியை பற்றி கொண்டால் நமக்கு பயமே இல்ல. தொய் பிரவருத்தே மமக்கும் பிரயாசைகி, தொய்ய பிரவருத்தே மமக்கும் பிரயாசைகி. பெருமாளுடைய சங்கல்பம் இருந்ததுனா எனக்கு என்ன கஷ்டம் நேர போறது, பெருமாள் சங்கல்பம் எப்படியோ அப்படிதான் நடக்க போறது. இந்த லோகத்துல என்னென்ன சுகம் இருக்கோ அந்த சுகம் எல்லாத்தையும் கொடுக்கறான், என்னென்ன போகங்கள் இருக்கோ அந்த போகங்கள் எல்லாத்தையும் கொடுக்கறான். போகம்னா நாம அனுபவிக்கக்கூடிய வஸ்துக்கள். இது எல்லா கோரிக்கைகளையும் நிறைவேற்றி கர்மசேஷம் எல்லாம் முடிஞ்ச பிறகு மோட்சத்துக்கு அதிகாரியாக நாம நிற்கும் பொழுது கடைசி கட்டத்தில் நமக்கு மோட்சத்தையும் கொடுக்கறான் பெருமாள் இல்லையா. அந்த அளவுக்கு பெருமாளுக்கு நம்ம பேர்ல ஒரு எண்ணம் இருக்கு. இப்போ இந்திராதி தேவதைகள் யாகம் பண்றா, நாம யாகம் பண்றோம், தர்மம் பண்றோம் வச்சுக்கோமே. யஜ்ஞத்துல இந்திரா யஸ்வாஹா அப்படின்னு சொல்லி யஜ்ஞம் பண்றோம், ஹவீர் பாகத்தை கொடுக்கிறோம், இந்திரனே நேரம் வந்து வாங்கிக்கிறான். வேதத்துல ஸ்பஷ்டமா சொல்லப்படுறது, தேவதைகள் அவாவாளுடைய பாகத்தை அவாவா கரெக்டா வாங்கிக்கிறா. அக்னி யஸ்வாஹா அப்படின்னா அக்னி வந்து வாங்கிக்கிறான், வருணா யஸ்வாஹான வருணம் வந்து வாங்கிக்கிறான் இல்லையா. திரேதாயுகத்திலேயோ துவாபர யுகத்திலேயோ வாழ்ந்த ஜனங்கள் இந்திரன் நேர்லயே வந்து வாங்கிக்கிறத பார்த்தா. ஒரு ராஜா யஜ்ஞம் பண்றான், அங்க உட்கார்ந்து யஜ்ஞத்தை வேடி பக்க பாக்குற ஜனங்கள் எல்லாரும் இந்திரன் நேர வந்து வாங்கிக்கிற ஹவீர் பாகத்தை நேரிலேயே பார்க்க முடிஞ்சது. அதனால அவளுக்கு இந்திரன் எப்படி இருப்பான், வருணன் எப்படி இருப்பான் எல்லாம் தெரியும். நமக்கு அந்த சக்தி இல்லை இல்லையா? எப்ப தெரியுது அப்படின்னா, நமக்கு எப்படி சக்தி பறக்கும் அப்படின்னா, அஷ்டாட்சரம் துவயம் சரமஸ்லோகம் இதெல்லாம் நாம பிரதிதினம் அனுஷ்டானத்துல கொண்டு வந்து ஜபாதிகள் மூலமாக நமக்கு அந்த யோக சக்தியானது வரலாம் இல்லையா? பெருமாள் சொல்றான் இல்லையா, பகுனாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்தியத்தேன்றான். பல ஜென்மங்களுக்கு அப்புறம் ஞானி வந்து நம்ம அடையறான்றான், என்ன அடையறான்றான். ஜென்மாந்தர சகசிரேஷு தப்போ தியான சமாதிபிகி நராணாம் க்ஷீண பாப்பானாம் கிருஷ்ணே பக்தி பிரஜாயத்தேன்னர். பல ஜென்மங்களுக்கு அப்புறம் நமக்கு கிருஷ்ணனிடத்துல பக்தி ஏற்படுறது. எப்படி? நம்முடைய பாப்பங்கள் குறைய குறைய, பாப்பங்கள் பூர்த்தியா குறையல, ஏதோ 1% குறைஞ்சாலே நமக்கு வந்து ஏற்படுறது. அப்ப அந்த அளவுக்கு பெருமாள் மேல பக்தி இருக்கணும்னா நமக்கு நம்முடைய கர்ம வினையானது கர்மசேஷமானது குறைஞ்சிட்டே வரணும். எத்திர அஷ்டாட்சர சம்சித்தா மகாபாகோ மகீயத்தே ந தத்ர சஞ்சரிஷந்தி வியாதி துர்பிக்ஷ தஸ்கராகனு ஒரு வாக்கியம் இருக்கு. எந்த தேசத்துல அஷ்டாட்சரம் திருமந்திரத்தை அஷ்டாட்சரமான திருமந்திரத்தை வந்து உச்சரிக்கிறாளோ அங்க பாகவதன் மதிக்கப்படுறான். அந்த லோகத்துல கொடிய வியாதி எதுவுமே இல்லை, பஞ்சம் கிடையாது, திருட்டு கிடையாது, எதுவுமே கிடையாதுன்னு சொல்றான். அப்ப அஷ்டாட்சர மந்திரத்தை நாம ஜபிச்சோம்னா நம்முடைய நாடு வளமோடு இருக்கோன்றது நமக்கு தெரியறது இதுல இருந்து. அப்ப மார்கழி நீராட்டத்தை அனுஷ்டிக்கிறபடினால இவாள் வாழக்கூடிய லோகத்துல இந்தந்த மங்களங்கள்லாம் நிறைந்து இருக்கும் அப்படின்னு இந்த பாசுரத்தினால நாச்சியார் சாதிக்கிறார். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி. இப்போ பனி ரொம்ப பெய்ஞ்சிட்டு இருக்கு. மார்கழி மாசத்துல தனுரோ தனுராக்காரா மகரோ குண்டலோ கிருத்தின்னு சொன்ன மாதிரி பனி நிறைய இருக்கு, பனி பெய்ஞ்சுட்டே இருக்கு. இதே மூங்கில்ல இளம் தளிர் பார்க்கலாம், அதுல பனி இருக்கும். இந்த சூரிய ஒளி பட்ட பிறகு மூங்கில் கிளையெல்லாம் எழுந்து நிக்குமா. அப்படி பரமாத்மா என்ன பண்றான், நம்ம ஆசிரித்தர்களுக்காக அடைக்கலம் யார் போய் அவனை அண்டி இருக்காளோ அவளை ரட்சிக்கிறதுக்காக ஓங்கி நிக்கிறான். அதனாலேயே நாச்சியார் நேரத்தில் ஓங்கின்னு போட்டான்ற, ஓங்கி வளர்ந்தான் அப்படின்னு பொருள். அந்த அளவுக்கு வேகம் பரமாத்மாவுக்கு இருக்கு. ஏன் அப்படின்னா, தன்னை யார் அண்டி இருக்கிறாளோ அப்பேற்பட்ட ஆசிரியர்களை காப்பாற்றுறதுக்கு அவ்வளவு துறை. தன்னை அண்டினவர்களை ரட்சிக்க பரமாத்மா வளர்ந்து நிக்கிறான்னு சொல்றான். ஆழ்வார் சாதிக்கிறாரோ இல்லையா, ஆழியழ சங்கும் வில்லுமெழ திசை வாழியழ தண்டும் வாழுமெழ அண்டம் மோழையழ முடி பாதமெழ அப்பன் ஊழியழ உலகம் கொண்டவாறு அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறாரு. 7 பெருமாள் ஆசிரித்தால ரட்சிக்கிறது கிளம்புறப்போ சக்கரத்தாழ்வார் மேல பிரகாசிக்க தன்னுடைய ஆயுதங்களோடு எழுந்துக்கிறானோ, வேகமா வளர்றான், ஓங்கி வளர்றான். சின்ன குரல் ஒருவாய் வந்து திருவிக்கிரமனாய் உலகத்தை அளந்த வாமனன் அப்படின்னு இந்த பாசுரத்துல பெரியவாள் காமிச்சா. ஏன் நாச்சியார் இந்த இடத்துல பல விசாரங்கள் இருக்கு. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடின்ற இடத்துல வைஷ்ணவம் வா திருக்காப்பாலம் அப்படின்ற யாகத்து பிரகாரம் முதல்ல அவதாரிகளை சொல்லும்பொழுது திருவிக்கிரமனை தியானம் பண்ணணும்னு வேத வாக்கியம் சொல்லிச்சு. அது வியாக்கியானம் பண்ணவாடலாமோ அப்படிதான் சொன்ன. அதே போல இந்த இடத்துலயும் வியாக்கியாத்தாக்கள் பண்ணும்பொழுது ஓங்கி உலகந்த உத்தமன் வாமனாவதாரத்தை சொல்றதா சொல்ற. ஏன்னா வேதம் வாமனாவதாரத்தை முதல்ல விளக்குறது, அதுக்கப்புறம் இத்திஹாச புராணங்கள் மூலமா வாமனாவதாரத்தை பத்தி ஸ்பஷ்டமா தெரியறது. வேதம் என்ன சொல்லித்தோ அது அப்படியே நடத்தி காட்டுறான். ஏன்னா வேதம் முதல்லையா பரமாத்மா முதல்லையா நம்ம விசாரம் பண்ணக்கூடாது, அது கிரந்தங்கள்லாம் தெரிஞ்சு கொடுத்து. ஏன்னா ரெண்டும் எப்பவுமே இருக்கக்கூடியதுன்னு. ஏன்னா ஆழ்வான் சாதிக்கிறாரோ இல்லையோ வைகுண்ட ஸ்தவத்துல ஏஷாத்து தோஷ ரஹிதா மஹிதா புராணி அப்படின்னு வேதத்தினுடைய ஒரு வைபவத்தை சொல்றார். துணி கூட கபடம் இல்லாத அளவுக்கு எந்த விதமான தோஷத்துக்கும் இடமில்லாத உத்தமமான பகவானுடைய ஒரு மூச்சு காற்றுதான் வேதம் அப்படின்னு சொல்றார். அப்ப அவனுடைய அருமை பெருமைகள் எல்லாம் சொல்லக்கூடியது இது அப்படின்னா வேதவாக்கியம். அந்த வேதவாக்கியம் தான் இந்த வாமனாவதாரத்தை பத்தி ரொம்ப நல்லா சொல்றது. இடம் விஷ்ணு விசக்கிரமே திரேதா நிஜதே பதம் சமூடமத்ய பாகும் சுரே அப்படின்னு பூமியை வர்ணிக்கிறது வேதம். அப்போ அந்த பெருமாளுடைய திருப்பாதம் பட்ட இடம் எல்லாம் பூமி. இந்த இது எல்லாத்தையும் அவன் மூன்று அடியினாலே அளந்தான்னு இருக்கு. அப்ப வாமனாவதாரம் ஏற்கனவே நடந்திருந்தாதானே வேதம் இப்படி சொல்ல முடியும் அப்படின்ற சந்தேகம் நமக்கெல்லாம் வரலாம். ஆனா வேத வாக்கியத்தோட படி வாமனாவதாரம் பண்ண வேண்டிய நிர்பந்தம் பரமாத்மாவுக்கு இருக்கு. வேதம் முதல்ல சொல்லிடுத்து இப்படின்னு பரமச்ச விச்சே அப்படின்னு. ரெண்டு அடிதான் அவன் அளந்தான், ஒரு அடி வானம் ஒரு அடி பூமி முடிஞ்சு போச்சு. மூணாவது அடி அவன் அளக்கவே இல்லை. அப்படி அவன் மூணாவது அடியை அளந்திருந்தான்னா ஜெயிச்சவன் மகாபலியா இருப்பான். ஜெயிச்சவன் மகாபலி கிடையாது, ஜெயிச்சவன் எப்பவுமே பரமாத்மாவத்தான் இருக்கணும். ஜெயிச்சவன் மகாபலியா இருக்கக்கூடாது, மூணு அடி முடிஞ்சு போயிடுமே. அவன் மூணு அடி முடிஞ்சதா இருக்கக்கூடாது. அப்போ வேத வாக்கியத்தோட படி, வேத வாக்கியத்துப்படி அவதாரம் பண்ண வேண்டிய நிர்பந்தம் பரமாத்மாவுக்கு இருக்கு. அந்த வாமனாவதாரம் பண்ணி அந்த வாமனாவதாரத்தின் மூலமாக லோகத்தை உஜ்ஜீவிக்க வேண்டிய கட்டாயம் அவனுக்கு இருந்தது. அப்படின்னா ஒண்ணு தெரிஞ்சுக்கலாமோ, வேதத்தினுடைய வழியில பரமாத்மாவே போகும் பொழுது நாமோ வேதத்தினுடைய படியில போக, வேதத்தினுடைய சொல்படியில போகலன்னா நமக்கு வாழ்வுதான் சிறப்பா இருக்குமான்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். வாமனாவதாரம் பூர்ணமான அவதாரம், எல்லா மகரிஷினாலும் கொண்டாடப்பட்ட அவதாரம், ஒரு பிரம்மண்யத்தை ஒரு பிராமண்யத்தை எடுத்துக்காட்டக்கூடிய அவதாரம். கிருஷ்ணாவதாரத்தை போல வாமனாவதாரத்திலையும் ஆழ்வார்கள் பூர்ணமா ஈடுபட்டிருக்கா. கிருஷ்ணாவதாரத்தை போல இந்த அவதாரத்திலையும் ஒரு மாயை இருக்கு. ஏன்னா மூன்று அடியினால உலகத்தை அளந்தான் இல்லையா, அவன் வந்த உருவம் வேற அளந்த உருவம் வேற. ஆகையினால கிருஷ்ணாவதாரத்துக்கும் வாமனாவதாரத்துக்கும் இந்த விதத்துல சாமியம் இருக்கு அப்படின்றதுனால இந்த பாசுரத்துல ஓங்கி உலகந்தன் வாமனனை சொன்னதாக ஒரு அம்சம் எடுத்துக்கலாம். நமக்கெல்லாம் புராண கதை தெரியும், வாமனாவதாரத்துடைய சரித்திரம் தெரியும் இல்லையா. முதல்ல பெருமாள் அவதரிக்கிறது அதிதியினுடைய விசேஷமான ஒரு விரதத்தினால பிறக்கிறார். முதல்ல பிருஷ்ணி சுதபஸ்னு சுயம்புவமான இந்த சுவயம்புவ மனுவா இருக்கிறப்போ பிருஷ்ணி சுதபஸ் அப்படின்ற ரெண்டு பேரை லோக சிருஷ்டி பண்ணும்படி பெருமாள் அனுப்பிச்சு வச்சார். அதுவும் பிரம்மா அனுப்புறார். ஆனா அவ லோக சிருஷ்டியே பண்ணாம 10,000 வருடங்களுக்கு மேல பெருமாளையே தியானம் பண்ணிட்டு இருந்தான். சர்வேஸ்வரன் சீமன் நாராயணியே அவ ரெண்டு பேரும் தியானம் பண்ணிட்டு இருந்தாலாம். எதுக்காக என்ன போய் இந்த 10,000 வருஷம் தியானம் பண்றீங்கன்னு கேட்ட உடனே நீயே எனக்கு பொருளையா வந்து பிறக்கணும்னு சொன்னாலாம் அவ. அதனால அதிதி கஷ்யபர், அந்த அதிதி கஷ்யபருக்கு வாமனனா வந்து பிறந்தார். அவாளேதான் மறுபடியும் வசுதேவன் தேவக்கியா வரா. அப்ப அவளுக்கே மறுபடியும் கிருஷ்ணனா வந்து பறக்கிறார். இது ஒரு அம்சம். கிருஷ்ணன அவதாரத்துக்கும் வாமனாவதாரத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. அதனால இந்த பாசுரத்துல ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடின்னு வாமனாவதாரத்தை பத்தி சொன்னான் சொல்லிட்டு. அப்போ ஓங்கி உலகலந்த உத்தமன் அது யாரு அப்படின்னா வாமனன் அப்படின்னு பெரியவாளுடைய வார்த்தையிலேன்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்ப எதுக்காக பெருமாள் அவதாரம் பண்ணா வாமனாவதாரத்துல, பலியினிடத்துல பலி பலிக்கு ஒரு சரணாகத்தியை கொடுக்கறதுக்காக அவதரிச்சான். ஏன்னா பலியை சம்ஹாரம் பண்றதுக்காக அவன் அவதரிக்கல. பிரகலாதனுடைய பேரனா போயிட்டபடினால பலியை சம்ஹாரம் பண்றதுக்கான ஒரு எண்ணம் பெருமாளிடத்துல இல்ல. அது அவன் அசுரன், அவனுடைய சுபாவம் தேவர்களை அழிக்கிறதுன்னு ஓட ஓட விரட்டி அடிக்கிறதுன்றது. எதுக்காக தெரியுமா, பாம்புக்கும் கீரிக்கும் என்ன பகை? பாம்பு பாம்பு பார்த்தாலே கீரிக்கு ஆறுதல, கீரியை பார்த்தாலே பாம்புக்கு ஆறுதல், ரெண்டுத்துக்கும் என்ன பகைன்னு தெரியுமா? அவ ரெண்டு பேருக்குள்ள பெருமாளுடைய சிருஷ்டி, அவ ரெண்டு பேருக்குள்ள பகை. அதே மாதிரி அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் பகை, ராட்சசர்களுக்கும் அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும். அது ஏன் பகை, எதுக்கு பகைன்னு பார்த்து தெரியுமா? இந்திரனை பார்த்தா மகாபலிக்கு அடிக்கணும்னு தோன்றது, அதனால அடிக்கிறான். ஆனால் இந்திரன் பரம பாகவதன் இல்ல, இவனும் பரம பாகவதன் தான், அவன் பரம பாகவதன். ஆகையினால அவனுக்கு பாடம் புகுட்டுவதற்காக இந்த மாயன் போறான். அவன் சாட்சாத் பகவான் மாயன் இல்லையா? மூன்றடி நிலம் கேட்கிறான், பெரியாழ்வார் சாதிக்கிறாள் இல்லையோ, மிக்க பெரும்புகழ் மாவிலி வேள்வியில் தக்கதிதனென்று தானம் விளக்கிய சுக்கிரன் கண்ணை துரும்பால் கிளறிய சக்கர கையனே அச்சொச்சோ சங்கமிடத்தானே அச்சொச்சோன்னு சாதிக்கிறார். இப்ப சுக்கராச்சாரியா வந்து தடுக்கும்போது தன்னுடைய பவித்திரத்தை வச்சு கண்ணை குத்துறார். அப்ப இந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? இதுதான் ஓங்கி வளர்றான் பெருமாள். அதனால ஓங்கி வளர ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடின்னு சாதிக்கிறார். அதுவும் இந்த ஓங்கின்றத கலியன் சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்றார். இந்த வாமனாவதாரத்தை வர்ணிக்கிறப்போ, ஒரு குரலாய் இருநிலம் மூவடி மண் வேண்டி உலகனைத்தும் ஈரடியால் ஒடுக்கி ஒன்றும் தருகவெனா மாவெளியை சிறையில் வைத்த தாடாளன் தாளனைவீர் தக்க கீர்த்தி அருமறையின் திரள் நான்கும் வேள்வி ஐந்தும் அங்கங்கள் அவையாரும் இசைகள் ஏழும் தெருவில் மலி விழாவளம் வளமும் சிறக்கும் காழிச்சீராம் விண்ணகரே சேர்மினிரே அப்படின்னு சீர்காழியில் எழுந்தொழில் இருக்கக்கூடிய தாடாளன் தாடாளன் உலகளந்த பெருமாளை பத்தி கலியன் சாதிக்கிறார். இந்த பாசுரம் இது ஒரு அற்புதமான பாசுரம் வேற. இது இந்த பாசுரத்தை திருஞான சம்பந்தர் மூலம் முன்னாடி கலியன் சாதிக்கிறாராம். இந்த பாசுரத்தை கேட்டுட்டு திருஞான சம்பந்தர் இவரை போல ஒரு சித்திரக்கவியே கிடையாதுன்னு கலியனை பார்த்து பாராட்டினாராம். இது பெரியவாள் சொல்லுவா. அதனால்தான் தன் அதுக்கு பரிசா தன் கையில் இருக்கக்கூடிய வேலையை கொடுத்துட்டாருன்னு சொல்றார். அதனால்தான் வாழ்வேல் ஏந்தும் மங்கையர்கோன்னு திருமங்கை ஆழ்வார பெருமைப்பட பேசினான். அந்த அளவுக்கு உத்தமன் யாருன்னா இந்த வாமனாவதாரத்தில் இருக்கக்கூடிய உத்தமன். இது இன்னொரு கூட ஒரு விசாரம் அழகா இருக்கு. எங்க அப்படின்னா, இந்த உத்தமன் வாமனன் கிடையாது, இந்த உத்தமன் கண்டிப்பாக வந்து கிருஷ்ணன் தான் அப்படின்னு முக்குர் ஐசிங்கர் தன்னுடைய வியாக்கியானத்தில் சாதிக்கிறார். வாமனனை பத்தி சொல்ல வேண்டிய நிர்பந்தம் இல்ல இந்த இடத்துல நாச்சியா இருக்கு. ஏன்னா கிருஷ்ணானுபவத்தை பத்தி தானே முதல் பாசுரத்துல பேசிட்டு வரா. நடுவுல வாமனாவதாரத்தை பேச வேண்டிய அவசியம் என்னன்னு கேக்குற அவருடைய வியாக்கியானத்துல, முக்குர் ஐசிங்கர் வியாக்கியானத்துல. எதுக்காக வாமனன் எப்படி உத்தமன் ஆக முடியும் இல்லையா? அவன் பிரம்மச்சாரியா வந்தார். அவன் கேட்டது ஒரு உருவத்துல, அவன் உலக அளந்தது ஒரு உருவத்துல. மூவடித்தான் கேட்டார், மூன்று அடி கொடுத்தான் இல்லையா? ஒரு அடியால பூமி, ஒரு அடியால வானம், மூணாவது அடிக்கு வழி இல்லாம தலையில கொண்டு போய் வச்சார். அப்போ இந்த மாதிரியான மாய விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கிறப்போ ஆண்டாள் நாச்சியார் சுயம் அவனை போய் உத்தமன் ஒத்துப்பாளா? எப்படி ஒத்துப்பா? ஒத்துக்கவே மாட்டா இல்லையா? முக்கியமான விஷயம் இங்க ஒண்ணு கவனிக்கணும். அவர் முக்குர் ஐசிங்கர் சாதிக்கிற விஷயம், வாமனர் பிரம்மச்சாரியா வந்தார், கொடம் இருக்கு, கமண்டலம் இருக்கு, ஏகோ யஜ்ஞபவீதம் இருக்கு, கிருஷ்ணார்ச்சனம் இருக்கு. இது வாஸ்தவமான பிரம்மச்சாரியா இருந்தா இருக்கும். ஆனா தன்னுடைய மார்பில் மகாலட்சுமி வச்சிருக்கா. அகலகில்லேன் இறையும் நின் அலர்மேல் மங்கை ஒரே மார்பன்னு சொன்ன மாதிரி மார்பில் மகாலட்சுமி இருக்கா. அதை மறைக்கிறதுக்காக, அந்த பொண்ணை மறைக்கிறதுக்காக மேல கிருஷ்ணார்ச்சனத்தை போட்டு வந்துருக்கா. இந்த உண்மைய மகாலட்சுமி மார்புல இருக்கான்ற உண்மையை மகாபலி சக்கரவர்த்தி தெரிஞ்சுட்டு இருந்தான்னா அவனுடைய இவளை போய் உத்தமம் பிரம்மச்சாரின்னு நினைச்சு அவருக்கு மூன்றடி தானம் கொடுத்திருப்பானா? கொடுத்திருக்கவே மாட்டான். அதனால இந்த விஷயங்கள்லாம் இருந்தால் தெரிஞ்சபடினால ஆண்டாள் வாமனனை உத்தமனா பாடமாட்டாள். அப்ப கிருஷ்ணானுபவத்திற்காக நோன்பு நோற்றார்கள். அப்ப வாமனன் எதற்காக பாடணும்? பாட வேண்டிய அவசியம் இல்லை, பொருத்தம் இல்லை, சங்கதி ஒட்டல. அதனால ஓங்கி உலகளந்த உத்தமன். இப்போ வாஸ்தவிகமா பார்த்தாலே பரவிய அவதாராச்சு, வியூக அவதாராச்சு, விபவ அவதாராச்சு. விபவ அவதாரத்துல இந்த இடத்துல எல்லாம் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ திருமீர்கால் கூறுவேல் கொடுந்தோழன் நந்தகோபன் குமரன் சொல்லிட்டு இந்த இடத்துல ஓங்கி உலகளந்த உத்தமன் வாமன் எதுக்கு சொல்லணும்? அப்ப கிரம பிராப்தமும் இந்த இடத்துல கிருஷ்ணன் தானே. அதனால ஓங்கி உலகளந்த உத்தமன் யாருன்னா கிருஷ்ணன் தான். வாமனன் ஓங்கி உலகளந்தது கிடையாது இல்லையா? இந்த தேவதாந்திரத்தை பத்தி பரமகாந்திகள் தேவதாந்திரத்தை ஒருபொழுதும் சேவிக்க மாட்டார். இல்லையா? வாமனன் ஓங்கி உலகளந்தது தேவதாந்திரம்னு சொல்லி வாஸ்தவிகமான பகவத் பக்தர்கள் அவளை விளக்கி வச்சிருவா இல்லையா? இந்திரனை ரட்சிக்கிறதுக்காக மட்டும்தான் பெருமாள் அந்த அவதாரத்தையே எடுத்தான். நம்மளை ரட்சிக்கிறதுக்காக இல்லைன்றது முக்கூர ரிஷிங்களுடைய அபிப்பிராயம். அப்ப வந்து ஜனங்களை ரட்சிக்கிறதுன்னு ஒரு இது இல்லை அங்க வாமனாவதாரத்துல. அப்போ பக்தனை ரட்சிக்கிறேன்னு கூட இல்லை, இந்திரனை ரட்சிக்கிறதுக்காக பெருமாள் அந்த அவதாரத்தை எடுத்தார். அதனால ஆண்டாள் நிச்சயமாக வாமனாவதாரத்தை பத்தி இங்க சொல்லல. அதுவும் சம்பவாமி யுகே யுகே இல்லையா, பரித்ராணாய சாதுனாம் வினாச்சாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு பெருமாள் சாதித்தபடினால, அப்போ ஒவ்வொரு யுகத்திலையும் நான் தர்மத்தை நிலைநாட்டுகிறேன் துஷ்டர்களை இல்லையா, பரித்ராணாய சாதுனாம் வினாசாய துஷ்கிருதாம், துஷ்டர்களை ஒழித்து பக்தர்களை ரட்சிக்கிறதுக்காகவே அவதாரம் பண்ண, கிருஷ்ணனை பாடுவதற்காகத்தான் இங்க வந்து பெருமாள் அவதாரம் பண்ணாரோ தவிர வேற எதுக்காகவும் அவதாரம் பண்ணல அப்படின்றது இந்த பாசுரத்துல ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடுன்றதுனால கிருஷ்ணனைத்தான் பாடுறார் அப்படின்றது முக்கூர் ஐசிங்கருடைய ஒரு அபிப்பிராயம். கிரமப்பிராப்தம் பெரியவாள் எப்படி போயிருக்கா, ஐசிங்கருடைய அபிப்பிராயம் இது, பெரியவாள் எப்படி போயிருக்காரோ பண்ணலாம். ஏன்னா ஐசிங்கர் 30 பாசுரமே கிருஷ்ணனை பத்தி பாடுறதா தான் அவர் வியாக்கியானம் பண்றார். மனத்து கிணியானைன்ற இடத்திலாம் கூட அவர் கிருஷ்ணனை சொல்றதா தான் அவர் அர்த்தம் எடுத்துக்கிறார். அவர் அப்படி அர்த்தம் பண்றது அவருடைய வியாக்கியாத்தா சிறப்பு அது. இங்க நம்ம கிரமப்பிராப்தம் பாசுரத்துக்கு பெரியவாள் எப்படி வியாக்கியானம், மற்றவாள் எப்படி வியாக்கியானம் பண்றாளோ அது பிரகாரம் பார்க்கலாம். அது பிரகாரம் பார்த்தாலும் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடுன்றது இந்த இடத்துல உத்தமன் அப்படின்னு சொன்னது தன் நிலையிலிருந்து இறங்கி வந்து பக்தர்களுக்காக இறங்கி வந்து கடன் கேட்டபடினால, யாச்சகம் கேட்டபடினால அவன் உத்தமன் அப்படின்னு சொன்னதா இருக்கு இந்த இடத்துல. உத்தமன் நாச்சியார் இந்த பாசுரத்துல ரொம்ப அழகா சாதிக்கிறது, 4 வகையா பெரியவாள் பிரிக்கிறா. ஒரு மனுஷ்ய வர்க்கத்தை அதமாதமன், அதமன், மத்தியமன், உத்தமன் அப்படின்னு 4 வகையாக சாஸ்திரம் பிரிக்கிறதா சொல்றார். அதமாதமன், நான் தானும் வாழக்கூடாது இத்தராலும் வாழக்கூடாது, இது அதமாதமன். அதமன், இத்தரால் வாழக்கூடாது அப்படின்னு அவளை கெடுத்து தான் நன்னா வாழணும்னு நினைக்கக்கூடியவன். மத்தியமன், இத்தராலையும் வாழ விட்டு தானும் வாழக்கூடியவன். உத்தமன், தாம் வாழலைனாலும் பரவாயில்லை இத்தரால் நன்னா வாழணும் அப்படின்னு நினைக்கிறவன். இதுல பரமாத்மா எந்த கோஷ்டி அப்படின்னு பார்த்தால் உத்தமன் அப்படின்னு ஆண்டாள் இந்த இடத்துல சாதிக்கிறார். எதனால் அவன் உத்தமன் அப்படின்னால், அவன் யாச்சகத்துக்கு போனபடினால உத்தமன் அப்படின்னு சொல்றான். யாச்சகன் அப்படின்றதே ரொம்ப கஷ்டம். மரண காலத்துல வாய் ஒரு பக்கமா வலிக்க ஆரம்பிச்சிடும், ஒரு கோணலா இருக்கும், ஒரு கண்கள்லாம் பார்த்தால் ஒரு மாதிரியா மேல இழுத்துன்னு இருக்கும், மேல் மூச்சம் கீழ் மூச்சம் வாங்கும், உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டும். அப்படிப்பட்ட ஒரு அவஸ்தை யாச்சகம் கேட்கும்பொழுதும் வரும். அவன் தருவானோ தரமாட்டானோ, நாம கேட்கிற அமௌண்ட் ஜாஸ்தியோ கரெக்டா கம்மியோ அப்படின்னு யாச்சகம் கேட்கும்பொழுதும் வரும். இப்போ தனக்குன்னு யாச்சகம் கேட்கல இவன், எம்பெருமான் இத்தராளுக்காக யாச்சகம் கேட்டபடினாலே, இந்திராதி தேவதைகளை வாழ வைக்கிறதுக்காக இவன் யாச்சகம் கேட்டபடினாலே இவன் உத்தமன் அப்படின்னு ஆண்டாள் சாதிக்கிறான். சாதாரணமாகவே பார்த்தால் ஒரு இடத்துல யாச்சிக்கிறது அப்படின்றது ரொம்பவே மட்டமான காரியமாகவே சொல்லப்படுறது. பகவான் சர்வேஸ்வரன் அவாப்த சமஸ்த காமனா இருக்கக்கூடியவன் யாச்சகம் போக வேண்டிய அவசியம் ஒரு பொழுது நேரவே நேராது. இருந்தாலும் பெருமாள் அந்த நீச்சமான காரியத்தை அவன் பண்றான். இந்த காரியத்தை பெருமாள் பெரிய காரியமாக நினைச்சுண்டு பண்றான். யாச்சிக்கவே வேண்டாதவன் யாச்சகம் அப்படின்றதே அவனிடத்துல அசம்பவமா இருக்கிறப்போ அவன் யாச்சகத்துக்கு போறான் அப்படின்னா அவன் எப்பேற்பட்ட உத்தமனா இருப்பான். சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், உமதடிகள் அடைகின்றேன் என்று ஒரு கால் உரை தவறை அமயுமினி என்பவர் போல் அஞ்சலன கரம் வைத்து தமதனைத்தும் அவர் தமக்கு வழங்கியும் தாம் மிக விளங்கும் அமையுடைய அருளாளர் அடியினையை அடைந்தேனே. அடைக்கலப்பத்தில் வரக்கூடிய பாசுரம் இது. வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளல் எம்பெருமான், அதுவும் கொடுத்து கொடுத்து குறையாத வள்ளல் எம்பெருமான், அப்படிப்பட்ட சர்வேஸ்வரன் ஒருத்தரிடத்துல யாத்திரம் வாங்குறான் அப்படின்னா, தன்னை கெடுத்துண்டாவது தன்னை சரணடைந்தவர்களை காப்பாற்றணும் அப்படின்றது பெருமாளுக்கு ஒரு இருக்கக்கூடிய ஒரு வசந்ததான ஒரு குணம். இந்த தர்மம் தான் எம்பெருமான எல்லா அவதாரங்கள்லயும் சிறப்பா பேச வைக்கிறதுக்கான காரணம். அதனாலேயே நாச்சியார் இங்க உத்தமன்ற பேரை பெருமாளை கொடுக்கிறார். ஜிதந்தே ஸ்தோத்திரத்தில் வருது, நதே ரூபம் நச்சாக்காரா நாயுதானி நச்சாஸ்பதம் ததாபி புருஷாக்காரா பக்தானாம் தொம் பிரகாசசே அப்படின்னு ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை பெரியவாள் வியாக்கியானத்தில் எடுக்கிறா. இந்த சமயத்தில் பகவானுடைய ஒரு ரூபம், திவ்யமங்கல விக்கிரகம், அவனுடைய ஆயுதங்கள், அவனுடைய வாசஸ்தலமாக இருக்கக்கூடிய நித்திய விபூதி எல்லாமே பகவானுக்குன்னு சொல்றதை கூட பகவானுடைய பக்தர்களுக்காகத்தான் இல்லையா. அப்ராகிருதமான திவ்யமங்கல விக்கிரகத்துடையவனான பெருமாள் பக்தர்களுக்காகவே இவைகளை கொண்டு பிரகாசிக்கிறான் அப்படின்னு இந்த ஸ்தோத்திரத்துக்கான அர்த்தம். தனக்குன்னு இல்லாமல் தன்னை சரணடைந்தவர்களுக்காக, தன்னை சரண் புகுந்த தேவர்களுக்காக யாச்சித்தான் பரமாத்மா. அப்பேற்பட்ட எம்பெருமானா இருக்கிறபடினால அவன் உத்தமன் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லப்படுறது. பொதுவா சப்த வித்பத்தி பிரகாரம் இந்த உத்தமன்றத நம்மளால பரமாத்மா இடத்துல சாதிக்க முடியும். உத்தமன்ற சப்தத்துக்கு உத், அதாவது உத்தரகா உத்தமஹா, உத் அப்படின்ற தாத்துல இருந்து ஏற்பட்டது. அதுக்கு மேல தரஹா தமஹான்ற பிரத்யங்கள்லாம் வச்சு பார்த்தால் கூட உத் அப்படின்னா யாருன்னா, இனிமேல் பிறவி இல்லாமல் மோட்சத்தை அடைந்தவர்களுக்கு உத் அப்படின்னு பேர். அது தாத்துக்கு அது அர்த்தம் இல்லையா. நச்சபுனராவர்த்ததே நச்சபுனராவர்த்ததேன்னு சொல்றா போல, இனிமேல் பிறவின்றதே கிடையாது. இனிமேல் பிறவின்றதே யாரு கிடையாதோ அவளுக்கு, அப்பேற்பட்ட முமுட்சுக்களுக்கு உத் அப்படின்னு அர்த்தம். உத்தரால் அப்படின்னா உத் முமுட்சு, உத்தரஹா அனந்தகருட விஸ்வக்சேன தேகா நித்திய ஜீவாகா, அதுக்கு மேல உத்தமஹா பரமாத்மா. இது இப்படி சப்த உற்பத்தி பிரகாரமும் தெரிகிறது. வேதமே சொல்றது இல்லையா, தத்விஷ்ணோ பரமம் பதம் சதா பஷ்யந்தி சூரியஹான்னு. சூரியஹா அப்படின்னா நித்திய சூரியகள்னு அர்த்தம். அவள் வைகுண்டத்தில் எப்பவுமே எம்பெருமானை சேவிச்சுட்டு இருக்கா. அப்போ அவள் பகவானிடத்துல நித்திய கைங்கரியங்கள் பண்றா, அதனால அவள் உத்தரகா இல்லையா. அப்படி இருக்கிறபடினால முக்தாத்மாக்கள் நித்தியசூரிகள். இப்போ இவ ரெண்டு பேரும் சேர்ந்து எப்பொழுதுமே வைகுண்டத்தில் எம்பெருமான சேவிச்சுட்டே இருக்கிறபடினால அவன் உத்தமன் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். பெருமாளே சாதிக்கிறான் இல்லையா, உத்தம புருஷஸ்து அந்யா பரமாத்மேத்யுதாகிருதா யோ லோகத்ரயம் ஆவிஷ்ய விபர்த்தவ்யே ஈஸ்வரஹான்னு பெருமாள் பகவத்கீதையில சொல்றான். அப்படி உத்தமஹா அப்படின்ற சப்தத்தினால ஜீவனை காட்டிலும் வேறுபட்டவன் அப்படின்னு தெரியறது. சமஸ்த லோகங்களையும் தாரணம் பண்ணக்கூடியவன் தெரியறது. எல்லாவற்றுக்கும் ஆதாரமா இருக்கக்கூடியவன் சாட்சாத் அந்த சர்வேஸ்வரன். அதனால வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் நாராயணனே வாமனனா வந்து அவதாரம் பண்ணான் அப்படின்றத எடுத்து காட்டுறதுக்காக நாச்சியார் இந்த இடத்துல ஓங்கி உலகளந்த உத்தமன் அப்படின்னு உத்தமன்ற சப்தத்தை நமக்கெல்லாம் காண்பிச்சு கொடுத்தா. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி, இந்த இடத்துல சாட்சாதா நேரடியாவே உத்தமன் உத்தமனை பாடி அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் நாம சங்கீர்த்தனம் ரொம்ப முக்கியம்ன்றதுக்காக, பகவன் நாம சங்கீர்த்தனம் வராக பெருமாளுடைய முதல் கட்டளை. ஆகையினால பகவன் நாம சங்கீர்த்தனத்தை, நாம சங்கீர்த்தனத்தை நிரூபிச்சு காட்டுறதுக்காக இந்த இடத்துல மறுபடியும் உத்தமனை உத்தமன் பேர் பாடி அப்படின்னு பேர்ன்ற ஒரு பதத்தை நாச்சியார் சேர்த்தா. இந்த பாசுரத்துக்கு ஜீவ நாடியா இருக்கிறது எதுன்னு பார்த்தால், பெரியவாள் சொல்ற சுவாபதேசத்துல இது இந்த பேர் பாடின்ற இந்த பதம் தான் இந்த பாசுரத்துக்கு ரொம்ப முக்கியமான நாராயணனே நமக்கே பறை தருவான்னு சொன்னா, இந்த இடத்துல பரமநடி பாடின்னு சொன்ன அடுத்த பாசுரத்துல இந்த இடத்துல பேர் பாடின்னு சொல்றா. அப்பேற்பட்ட இல்லையா, பையத்துயின்ற பரமநடி பாடி, பையத்துயின்ற பரமன் யாரு அப்படின்னா உத்தமன். அங்க அடிபாட சொன்னா இங்க பேர் பாட சொல்றா. ஏன்னா ஒரு ஸ்லோகம் ஒண்ணு இருக்கு, ஹரேர் நாமைவ நாமைவ நாமைவ மம ஜீவனம் கலவு நாஸ்தியேவ நாஸ்தியேவ கதிரன்யதா அப்படின்னு வராக பெருமாள் சொன்ன சங்கீர்த்தனத்துக்கு ஏத்தா போல ஒரு ஸ்லோகம் ஒண்ணு சாஸ்திரத்துல இருக்கு. அதனால நாச்சியார் சொன்னது கூட இந்த இடத்துல நாம சங்கீர்த்தனத்துடைய ஒரு பெருமையை சொல்றதுக்காகத்தான் இந்த இடத்துல சொல்லியிருக்கா. பெருமாளுடைய திருநாமம் பெருமாளை காட்டிலும் ரொம்ப வசதியானது. அத பெரியவாள் வியாக்கியானத்தில் எடுக்கும்பொழுது பகவான் என்பவன் கட்டிப்பொன் போலே, அவனுடைய திருநாமம் பனிப்பொன் போலே அப்படின்னு அழகா சொல்றாங்க. இப்ப நம்ம தங்க கட்டிய அப்படியே வச்சுட்டு இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமே கிடையாது. அப்படி தங்க கட்டிய தலையில வச்சுக்க முடியுமா? முடியாது. அதே போல தங்க கட்டியா இருக்கிறது பெருமாள். அதையே நாம நெக்லஸ் ஆகவோ சங்கிலியாகவோ குண்டலமாகவோ பண்ணி போட்டுட்டால் அது நம்மளுக்கு எடுப்பா இருக்கும் இல்லையா? அத மாதிரி பகவான்றவன் கட்டி பொன் போல, அவனை சுலபமா எடுத்து ஆள முடியாது. ஆனால் அவனை எப்படி நெக்லஸா சங்கிலியா போட்டுக்கலாமோ அதுபோல பெருமாளுடைய நாம சங்கீர்த்தனத்தை நம்மால சுலபமா சொல்ல முடியும். ஆபரணங்களை இவர் தான் போட்டுக்கலாம் அவர் தான் போட்டுக்கலான்றது கிடையாது. ஏன்னா எல்லாருமே போட்டுக்கலாம். அது மாதிரி பகவன் நாமாக்களை இவா தான் சொல்லணும் அவா தான் சொல்லணும்னு கிடையாது. உத்தமனுடைய திருநாமங்களை யாரு வேணாலும் சொல்லலாம். நாம சங்கீர்த்தனம் அவ்வளவு பெருமையுடையது. இத பெரியவாள் வியாக்கியானத்திலையும் எடுக்கிறா, பல இடங்கள்ல இருக்கு. வாச்ச பிரபாவம் போல் அன்று வாச்சக பிரபாவம், இது ஒரு மூணு சூத்திரங்கள். இது இந்த மூணு சூத்திரங்கள் மூலமாக பெரியவாள் எடுத்திருக்கா இந்த விஷயத்த. அதுல முதல் சூத்திரம் வாச்சிய பிரபாவம் போல் அன்று வாச்சக பிரபாவம், அவன் தூரஸ்தனானாலும் இது கிட்டி நின்று உதவும், திரௌபதிக்கு ஆபத்திலே புடவை சுரந்தது கோவிந்த நாமம் இரே. வாச்சகம் திருநாமம், வாச்சியம் அந்த திருநாமத்தினால சொல்லக்கூடிய பரமாத்மா. பரமாத்மாவை போல கிடையாது அவனுடைய திருநாமங்கள். அதனால இந்த இடத்துல துவன்னி அர்த்தத்தை கவனிக்கணும். துவன்னி அர்த்தம்ன்றது ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தையினாலே என்ன துவனிக்கிறதுன்றது பார்க்கணும். அர்த்த துவனி, இப்ப வாச்சிய பிரபாவம் போலன்று வாச்சக பிரபாவம் அப்படின்னால் வாச்சியம் ஆனா பெருமாள், அதாவது அந்த வாக்கியத்தினாலே சொல்லப்படுபவன். இப்ப அந்த சொல்லப்படுபவனை காட்டிலும் சொல்ற வாக்கியம் ரொம்ப முக்கியம். அந்த சொல்லப்படுற பரமாத்மாவை காட்டிலும் இந்த திருநாமத்துக்கு ஒரு ஏற்றம் இருக்குன்றதுக்காகத்தான் இப்படி இந்த இடத்துல சொல்லப்பட்டது. அவன் தூரஸ்தனானாலும் இதுகிட்டி நின்று உதவும், அவன் எங்க வேணா இருக்கட்டும், அவன் இந்த தேசத்துல இருக்கான், அந்த தேச சர்வதேச சர்வகால வியாபியா இருக்கான், அவன் சர்வ வியாபியா இருக்கிற அப்படின்னால இங்க இருக்கானா அங்க இருக்கானா நமக்கு தெரியவே தெரியாது. ஏ விஷ்ணு அப்படின்னு நம்ம வந்து ஒரு யாகம் பண்ணி அவனை கூப்பிட்டோன்னா அவன் எங்க இருந்தாலும் ஓடி வரான். அதனால அவன் தூரஸ்தனானாலும் அவன் எங்க வானா இருக்கட்டும் இது கிட்டி நின்ற உதவும். ஏ ராமா அப்படின்னு ராம நாம சங்கீர்த்தனத்தை நாம பண்ணோம்னா அவன் நேரடியாக நம்ம எதிர வந்து நிப்பான்றது பெரியவாளுடைய வார்த்தைகள்லேருந்து தெரியறது. திரௌபதிக்கு ஆபத்திலே புடவை சுரந்தது கோவிந்த நாமமிலே, கோவிந்தா அப்படின்ற ஒரு திருநாமத்தை அவள் அழைத்தபடினால அவளுக்கு ஆபத்தில் புடவை சுரந்ததாக பெரியவாள் எடுக்கிறா. கோவிந்தா ரக்ஷமாம் சரணாகதம் அப்படின்னு அவள் சொன்ன அடுத்த க்ஷணத்திலேயே அவளுக்கு புடவைகள் எல்லாம் சுரந்ததாக சொல்கிறார்கள். ஒவ்வொரு அவதாரத்தை பார்த்தாலும் பகவானுக்கு ஒரு குறை இருக்கு. ஏன்னா கிருஷ்ணாவதாரத்திலையும் குறை உண்டு. என்ன குறைன்னு கேட்டால், அவன் காலத்தில் வாழ்ந்தவாள்லாம் சொல்றாளாம் பெருமாளுக்கு திரௌபதி கூப்பிட்டப்போ பெருமாளுக்கே கஷ்டமா, திரௌபதி கூப்பிட்டப்போ நேரடியாக போகவே இல்லை பெருமாள். அன்றைய தினத்துல பார்த்தால் திரௌபதி ஓனு ஒரு மாதிரி அழுகுறளோட கூப்பிடுறா. அப்படி கூப்பிட்டு ரட்சிக்கல, நான் ரட்சிக்காம இருந்துட்டேன், இது ரொம்ப எனக்கு வருத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். சரி, இது எப்படி வருத்தம் ஆகும் அப்படின்னா, அவன் சொல்றான் ஒரு திருஷ்டாந்தத்தோட பெரியவாள் சொல்றான், இந்த இடத்துல கடன்பட்டவன் எப்படி அசலும் கொடுக்க முடியாம வட்டியும் கொடுக்க முடியாம கஷ்டப்படுவானோ அத மாதிரி அந்த கடனாளி போல பெருமாள் கஷ்டப்படுறானா திரௌபதியை ரட்சிக்க முடியலையேன்னு சொல்லி. திரௌபதியை ஏன் நீ ரட்சிக்கல, நீ தான் புடவையை கொடுத்தியே, அது சம்ரக்ஷணம் இல்லையா அப்படின்னு கேட்டால் பெருமாள் சொல்றானா, நான் எங்க ரட்சிச்சேன், என்னுடைய அந்த கோவிந்தன் நாமந்தானே ரட்சிச்சது, என்னால ரட்சிக்க முடியல அப்படின்னு. அப்போ அந்த ஜடமா இருக்கக்கூடிய அந்த கோவிந்தன் நாமத்துக்கே அப்படி ஒரு பெருமை. இது ஜடம்னு சொல்றது இந்த இடத்துல பொருந்துமான்னு தெரியல. அந்த கோவிந்தன்ற சப்தத்துக்காக நான் ஜடம்னு சொன்னேன். அப்போ அந்த ஜடமா இருக்கக்கூடிய திருநாமத்துக்கே அவன் பெருமைனா, பெருமாளே அதை ஏத்துக்கிற அப்படின்னால ஆண்டாளே இதை பல இடங்கள்ல சாதிக்கிறா, குறையொன்றும் இல்லாத கோவிந்தான்னு சாதிக்கிறா இல்லையா. இந்த திருநாமத்துக்கு ஏற்றம் பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. கம்பன் சொல்றான் இல்லையா, நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்று இரண்டெழுத்தினாலேன்னு சொல்றான் இல்லையா கம்பன். அந்த மாதிரி இந்த ராமா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திருநாமத்தினால நமக்கு சர்வ பாபங்களும் போறதுன்றது தெரியுது. ஒரு பெரிய வியாக்கியாத்தா ராமரக்ஷா ஸ்தோத்திரம்னு ஒன்று எழுதியிருக்கார். அதில் பார்த்தால் ஒன்று சொல்றார், பர்ஜனம் பவபீஜானாம் அர்ஜனம் சுகசம்பதாம் தர்ஜனம் யமதூதானாம் ராம ராமேத்தி கர்ஜனம் அப்படின்னு ஒரு அழகா சொல்றார். ராம ராமேத்தி கர்ஜனம், நம்ம அனுதினமும் ராமா ராமான்னு கர்ஜனம் பண்ணிட்டே இருந்தால் நம்மளை எதுவுமே வந்து அண்டவே அண்டாதுன்னு சொல்றார். அப்படி எதா வர்ணயத்து கர்ணமூலே தகா கர்ணமூலேந்த காலே சிவோ ராம ராமே ராமேதி காஷ்யாம் ததேகம் பரமம் தாரக பிரம்ம ரூபம் பஜேகம் பஜேகம் பஜேகம் பஜேகம்னு. இது வந்து ராம புஜங்க பிராயத்த ஸ்தோத்திரம்னு ஒரு ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திரம் வரக்கூடியது நாம எப்பெல்லாம் காசியில கடைசி கட்டத்தில் இருக்கிறவா காதுல ராமா ராமா ராமா ராமான்னு சொல்லிட்டே இருந்தோம்னா அவள் மோட்சத்துக்கு போறாருங்க. அதனாலதான் இப்ப கூட பெரியவாள் சொல்லுவா, ராம் நாம் சத்யஹே ராம் நாம் சத்யஹேன்னு அந்த இடத்துல சொல்லிட்டே இருக்கிறதா சொல்றா. அப்படி ராமநாமத்துக்கு அந்த ராம தாரக மந்திரத்துக்கு அவ்வளவு ஒரு ஏற்றம் இருக்கு. அப்படி இது ஸ்பஷ்டமாவே நாமளே பிரதிதினம் சொல்லிட்டு இருக்கோம். பார்வதி கேட்கறதா பிரதிதினம் சகசநாமத்தில் இருக்கு இல்லையா, கேனோ பாயேன லகுனா விஷ்ணோர் நாம சகசிரகம் பட்டியத்தேர் பண்டித்தேர் நித்யம் ஸ்ரோத்தும் இச்சாமி ஹம் பிரபோன்னு ஈஸ்வர வல்லபியா இருக்கக்கூடிய பார்வதி கேட்கறதா நம்மளே சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு ஈஸ்வரன் சொல்றான் இல்லையா, ஸ்ரீராம ராம ராமேத்தி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானலேனே, சகஸ்ரநாமத்தை சொன்ன பலன் கிடைக்கும் ராமநாமத்தினாலேன்னு சொல்றான். அப்படி ராமநாமத்துக்கு திருநாமத்துக்கு அவ்வளவு ஒரு ஏற்றம். ராமநாமம் பல இடங்கள்ல சொல்லியிருக்கு இல்லையா, ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடின்ற இடத்துல இவள் நாச்சியார் நாச்சியார் உத்தமன் சொல்லியிருக்கான், வாமனாவதாரத்தை சொல்லியிருக்கான்னு சொன்னாலும் இந்த பேர் பாடி அப்படின்னு திருநாம சங்கீர்த்தனத்துக்கு எங்க முக்கியம் அப்படின்னா, திருநாம சங்கீர்த்தனம்னாலே அது எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் விஷயத்துல ரொம்ப பிரசித்தம் இல்லையா. கம்பன் சொல்றான், மும்மைசார் உலகுக்கெல்லாம் மூலமந்திரத்தை முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை தானே இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்தினை ராமா என்னும் செம்மைசேர் நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான்னு வாலி வதத்துல வாலியினுடைய மார்புக்குள்ள அம்பு தைத்த பிறகு அந்த அம்புல இருக்கக்கூடிய ராமான்ற திருநாமத்தை பார்த்து அவன் சொல்றானா, எப்போ ராமான்ற திருநாமத்தை அவன் சொன்னானோ அப்பவே அந்த தட்சணமே அவனுக்கு மொத்தமாகவே அவன் பண்ண பாபங்கள் எல்லாம் போயிட்டுதா. இத கம்பராமாயணத்துக்கு உரை எழுதுறவா மொத்த பேரும் சொல்றான். அப்படி பெருமாளுடைய ஒரு நாம சங்கீர்த்தனத்துக்கு அவ்வளவு ஒரு பெருமை இருக்கு. யானி நாமானி கௌணானி விக்யாத்தானி மகாத்மனா ரிஷிபி பரிகீதானி தானி வக்ஷியாமி பூத்தையேன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்துல கவுனம்னு சொல்லப்படுது. கவுனம்னா லோகத்துல சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட கவுனம் கிடையாது, கவுனார்த்தம் முக்கியார்த்தம்னு எடுத்துக்கூடாது. இந்த இடத்துல சொல்லப்பட்ட கவுனம் அப்படின்றதுக்கு குணபூதமான நாமங்கள்னு அர்த்தம் இல்லையா. குணபூதமான பாவே பிரயோகத்துல வச்சுட்டு குணசிய பாவகா கவுனம் இல்ல குணானாம் பாவகா, அப்படி கவுனி அப்படின்றதுக்கு குணத்தினுடைய பிரபாவங்களை சொல்லக்கூடிய விஷ்ணுவனுடைய திருக்கல்யாண குணங்களை காட்டக்கூடிய நாமங்கள்னு சொல்லணும். அப்ப உத்தமன் பேர் பாடி அப்ப அந்த திருநாமத்துக்கு அவ்வளவு ஒரு பெரிய ஏற்றம் அப்படின்னு பெரியவாள் காட்டுறார். ஆழ்வார்களே பல இடங்கள்ல இதை சொல்றார். பல பலவே ஆபரணம் பேரும் பல பலவேன்னு திருவாய்மொழியில ஆழ்வார் எடுக்கிறார். ஓர் ஆயிரம் ஆய் உலகேழ் அளிக்கும் பேராயிரம் கொண்டதோர் பீடுடையன் காராயின கால நன்மேனியனன் நாராயணன் நங்கள் பிரானவனே. இன்னொரு இடத்துல சொல்லும்பொழுது அவனே அகல் ஞாலம் படைத்திடந்தான், அவனே எஃது உண்டு மிமிழ்ந்தான் அளந்தான், அவனே அவனும் அவனும் அவனும் அவனே மற்றெல்லாமும் அறிந்தனமே. அறிந்தன வேதம் அரும்பொருள் நூல்கள் அறிந்தன கொள்க அரும்பொருள் ஆதல் அறிந்தனரெல்லாம் அரியை வணங்கி அறிந்தனர் நோய்கள் அறுக்கும் மருந்தேன். எம்பெருமானுடைய திருநாமங்களை சொன்னால் நமக்கு இருக்கக்கூடிய சகல வியாதிகளும் போகும் அப்படின்னு சொல்லப்படுறது நித்தியபடி நம்ம சகஸ்நாமத்தில் சொல்றோம். ஆர்த்தா விஷன்னா சிசிலாட்ச பீதாகான்னு நாம பிரதிதினம் சொல்லிட்டு இருக்கோம் இந்த ஸ்லோகத்தை இல்லையா. அதுவும் ஆழ்வார் சொல்லிட்டா போல பேராயிரம் கொண்டதோர் பீடுடையன் அப்படி திருநாமங்களை பல்லாயிரக்கணக்கான திருநாமங்களை கொண்டவன் எம்பெருமான். மதிக்ஷயான் நிவர்த்தந்தே நத்து கோவிந்த குணக்ஷயாத்துன்னு திருமலையாண்டான் சொன்னா போலே பல்லாயிரக்கணக்கான குணங்களையும் பல்லாயிரக்கணக்கான நாமங்களையும் கொண்டவன் எம்பெருமான் அப்படின்னு சொல்றது. சுவாமி தேசிகன் காதி சாதிக்கிறார், சின்ன கண்ணாடி பெரிய உருவை காட்டுமா போலே அப்படின்னு சொல்றார். சின்ன கண்ணாடியினுடைய முன்னாடி யானையை நிறுத்தினா எப்படி அந்த பெரிய யானையையும் கண்ணாடி காட்டுறதோ அதுபோல் சின்ன சின்ன திருநாமங்கள் கூட பெரிய பெரிய விஷயங்களை நமக்கு காட்டி கொடுக்கறதுன்னு சொல்றார். அந்த அளவுக்கு பகவான காட்டிலும் வசந்ததான விஷயம் எது அப்படின்னா அவனுடைய திருநாமங்கள். அதனாலதான் நாச்சியார் இந்த இடத்துல உத்தமன் பேர்பாடி அப்படின்னு சாதித்தார். பகவான் நாமாக்கள் தான் நம்மளை ரட்சிக்கும். அதனாலதான் இந்த இடத்துல ஐஸ்வர்யங்கள் கிடைக்கிறோம் அப்படின்ற இடத்துல நாமாக்களை பத்தி நாச்சியார் சொல்றார். சகல ஐஸ்வர்யங்கள் கிடைக்கணும், ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீர் ஆடினால் அப்படின்னு சொல்லும்பொழுது சகல ஐஸ்வர்யத்தை எதிர்பார்த்து நாச்சியார் சொல்றார். அதுவும் பரமாத்மா சாதாரணவன் இல்லைன்றத காட்டுறான். அந்தர் வியாப்தி பகிர் வியாப்தி இப்படி சகலவிதமான வியாப்திகளோடு கூடினவன் இல்லையா, எல்லாவற்றிலும் பிரவேசித்து இருக்கக்கூடியவன் அப்படின்றபடினால நாச்சியார் வேதம் எதை சொல்லித்தோ இல்லையா, அந்தர் பகிஸ்தத் சர்வம் வியாபியனாராயணஸ்திதாம் அப்படின்னு அவன் வேதம் என்ன சொல்லித்தோ அதையே நாச்சியார் இந்த இடத்துல ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடின்னு சர்வ வியாபியத்தை இந்த இடத்துல சொல்றார். வாமனாவதாரத்திலேயே நமக்கு தெரிஞ்சிருக்க விஷயம்தான் இது. வாமனாவதாரம் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேதத்தினுடைய ஒரு சொரூபத்தை விளக்கக்கூடிய அவதாரம். பெரியவாள் இதை இப்படியே சாதிக்கிறாள். காயத்ரி ஒரு பெருமையை விளக்கக்கூடிய ஒரு அவதாரம். பிரம்மச்சாரியா போயிட்டபடினால காயத்ரிய ஜபத்தை ஜபிச்சே பிரம்ம தேஜஸோட இருந்த ஒரு அவதாரம். அதனால பல விதங்களாக இந்த வாமனாவதாரமானது இந்த இடத்துல சொல்லப்படுறதா பெரியவாள் எடுக்கிறார். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடின் நாங்கள் நம்பாவைக்கு சாற்றி நீர் ஆடினாள். முதல் பாசுரத்துல நீராட போருவீர் பொறுமினோ நேரழியீர்னு சொன்னா, அந்த இடத்துல நீராட போருவீர் பொறுமினோ நேரழியீர்னா, அப்புறமா நெய்யுண்ணும் பாலுண்ணும் நாட்காலே நீராடின்னு பிரத கிறிஸ்தியா கிறிஸ்திய விவேகங்கள் சொன்னா, இந்த இடத்துல வாங்கோ விரும்பி இந்த விரதத்தை மேற்கொண்டவர்கள் எல்லாரும் வாங்கோ நாங்கள் நம் பாவைக்கு சில விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணணும்னு சொல்றார். இந்த விஷயங்கள்லாம் பண்ணால் நமக்கு இதெல்லாம் கிடைக்கும். இதெல்லாம் சரி, கிருஷ்ணனை கிருஷ்ணானுபவத்தினால பிரயோஜனம் என்ன அப்படின்னு கேட்டால், பிரயோஜனம் அனுதிஷ்ய நமந்தோப்பி பிரவர்த்தது இல்லையா. இந்த காரியம் ஏதாவது ஒரு காரியம் பண்ணணும்னா பிரயோஜனம் இருந்தால்தான் ஒரு காரியத்திலே நம்மளால இறங்குவோம். ஒன்னு சுவார்த்த பிரயோஜனமா இருக்கணும், இல்ல பரார்த்த பிரயோஜனமா இருக்கணும். இப்போ நான் சந்தியாவந்தனம் பண்றேன், இது எனக்கு சுவார்த்த பிரயோஜனம், எனக்கு சகல க்ஷேமத்தை கொடுக்கும், சந்தியாகினோ அசுச்சிஹி அனர்க சர்ம கர்மசூன்னு சொல்றது. அதனால சந்தியாவந்தனம் பண்ணலன்னா அது எந்த விதமான கர்மாக்களுக்கும் அருகதை இல்லாதவனா போயிடுறான். அதனால சந்தியாவந்தனம் பண்றதுன்றது தனக்கு க்ஷேமத்தை கொடுக்கறதுக்காக சந்தியாவந்தனம் பண்றான். இது சுவார்த்த பிரயோஜனம். இப்ப அம்மா தலிகை பண்றா, இப்ப அம்மா தலிகை பண்ணி அம்மா சாப்பிட்றாளோ இல்லையோ, அம்மா அன்னைக்கு ஏகாதசி விரதம் அவ சாப்பிடல, இப்ப தலிகை பண்றா, ஆனா அது வந்து பரார்த்த பிரயோஜனம், நாம சாப்பிட்றதுக்காக தலிகை பண்றா. இப்படி ஏதாவது ஒரு பிரயோஜனத்துக்காக தான் இருக்கும் அப்படின்னா, அப்ப இங்கேயும் என்ன பிரயோஜனம் அப்படின்னு எல்லாரும் கேட்கறா போல வச்சுட்டு இவ சொல்றா, நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீர் ஆடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெறும் சென்னலூடு கயலுகல பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளைப்பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் அப்படின்னு இவ்வளவு விஷயங்கள் கிடைக்கும்னு சொல்றா. இப்போ என்ன நாட்டில் இன்னைக்கு பார்த்தால் எங்க பார்த்தாலும் பலவிதமான வியாதிகள், எங்க பார்த்தாலும் துர்பிக்ஷங்கள், இதெல்லாம் போகும்னு சொல்றா இல்லையா. இதெல்லாம் போறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு அனுஷ்டானத்தை, இந்த மாதிரியான ஒரு தர்மங்களை நாம் அனுஷ்டிச்சால் பெருமாள் நமக்கு இந்த ஐஸ்வர்யங்கள் எல்லாத்தையும் கொடுப்பான் அப்படின்னு சொல்ல. அதுவும் வால்மீகி ராமாயணத்தில் ஒரு ஸ்லோகம் ஆதிகவி சாதிக்கிறார், பிரதிஷ்டிதோ லோகஸ்துஷ்டா புஷ்ட சுதார்மகான்னு ஒரு ஸ்லோகம். அதில் பார்த்தால் லோகத்தில் இருக்கவா எல்லாரும் துஷ்டி புஷ்டியோட தார்மிகர்களாகவும் வியாதி பஞ்சம் இல்லாதவர்களாகவும் இருப்பா. இது எப்படி அப்படின்னா, இந்த நாடெல்லாம் இப்படிதான், அயோத்தி மாநகரங்கள் எல்லாம் இப்படிதான் இருக்கும். ஏன் அப்படின்னா, ராமன் இருக்கிறபடினால அப்படின்னு. திங்கள் மும்மாறி பெய்துன்னு தமிழ் அழகான ஒரு வார்த்தை இருக்கு, வேதம் ஓதிய வேதியர் கோர்மழை நீதி மன்னர் நெறியினர் கோர்மழை மாதர் கற்புடை மங்கையர் கோர்மழை மாதம் மூன்று மழை என பெய்யுமேன்னு. மாதம் மும்மாறி பெய்துன்னா இப்படிதான் அர்த்தம், இப்படிப்பட்ட ஒரு மழையானது பெய்யும்னு சொல்றா. இதெல்லாம் சொல்றதுக்கு அழகான விஷயம் என்ன, சாஸ்திரார்த்தமா பார்த்தால் பெரியவாள் வியாக்கியானம் பண்றா, இந்த இடங்கள்ல அஸ்வமேத யாகத்தை பத்தி பூர்த்தியா சொல்லப்பட்டிருக்குன்னு. அஸ்வமேத யாகம், அஸ்வமேத யாகத்துல பிரார்த்திக்கப்பட்ட விஷயங்களையே ஆண்டாள் இந்த பாசுரத்துல ரொம்ப அழகா எடுத்து சொல்றா. ஒரு அஸ்வமேத யாகம் பண்ணால் இல்ல அஸ்வசமேத்ய பதே பதே துகோதின்னு ஒரு அழகான அஸ்வமேத யாகத்துல சொல்லப்பட்ட பிரார்த்திக்கப்படுற விஷயங்கள் எல்லாத்தையுமே நாச்சியார் நமக்காக இந்த இடத்துல காட்டுறாள். அஸ்வமேத யாகம் பண்ணினால் அஸ்வமேத யஜ்ய பலன் மட்டும்தான் கிடைக்கும் இல்லையா. அப்தோரியாமம் அப்படின்ற ஒரு யஜ்யத்தை பண்ணால் அந்த யாகத்துடைய பலன் மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் ஒரு விசேஷம் பெரியவாள் சொல்றா, இந்த திருப்பாவையுடைய 30 பாசுரத்தை பிரதிதினம் எவன் அனுஷ்டானத்துல கொண்டு வரானோ, எவன் இந்த பாசுரங்களை சொல்லிட்டு வரானோ, அவனுக்கு எல்லா பலனும் கிடைக்கும். என்னென்ன யாகங்கள் பண்ணால் என்னென்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன்கள் எல்லாம் கிடைக்கும்னு பெரியவாள் சொல்றா. அப்படி சுலபமா கிடைக்கக்கூடிய பலன் எது அப்படின்னா, இந்த ஆண்டாள் நாச்சியார் பரம காருண்யத்தோட இந்த திருப்பாவைகளை நமக்கு அருள் செய்தபடினால அந்த திருப்பாவைய நாம பிரதிதினம் சொல்லிட்டு வரதுதான் இதுன்னு சொல்ற. அப்படி அஸ்வமேத பிரகரண மந்திரம் தெரியாதவர்கள் இந்த பாசுரங்களை பிரதிதினம் சொல்லிட்டு இருந்தாலே இந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு இருக்கு. இன்னொரு அழகான விஷயம், அஸ்வமேத யாக மந்திரத்தை அந்த ஒரு பிரகரணத்துல சாத்தியத்துல ஒரு நிமந்திரணம் உட்கார்ற சுவாமி சொல்லணும். அந்த நிமந்திரணம் உட்கார்ற சுவாமிக்கு அந்த மந்திரம் தெரியல அப்படின்னால் ரொம்ப கஷ்டம். அடியேனே சில பெரியவாள் ஆத்திர இருக்கேன் அப்படின்னா அந்த பெரியவாள் அடியனுக்கு அப்படியே சொல்லி வைப்பா, நாம அதை சொல்லணும். அந்த சொன்னாதான் அவளுக்கும் ஸ்ராத்த பலன், நமக்கும் அது அந்த ஸ்ராத்தத்துல நிமந்திரணம் இருந்ததுக்கான நல்ல விஷயமானது உனக்கு நமக்கு கிடைக்கும். அப்படி இந்த அஸ்வமேத யாகத்துக்கு அந்த அளவுக்கு ஒரு பலன் இருக்கு. இந்த இப்ப வடக்கு தேசத்தெல்லாம் பார்த்தால் இந்த மந்திரங்களை மாங்கல்ய தாரணத்தப்ப கூட சொல்றா, மாங்கல்ய தானத்தப்ப சொல்லி இந்தந்த ஐஸ்வர்யங்கள்லாம் கிடைக்கணும் இந்த தம்பதிக்குன்னு சொல்றதாகவும் ஒரு ஐதிஹ்யமானது நடந்துட்டு வருது. ஐதிஹ்யம்னு சொல்ல ஒரு நடந்துட்டே வருது. இப்ப கூட நடக்கிறது வடக்கு தேசத்துலாம் இந்த அஸ்வமேத யாக மந்திரங்களை தான் மாங்கல்ய தாரண தப்ப சொல்ற. அந்த அளவுக்கு அந்த மந்திரங்களுக்கு பெருமை. அந்த பெருமை வாய்ந்த மந்திரங்களுடைய அர்த்தங்களை இந்த பாசுரத்துல நாச்சியார் அப்படியே நமக்கெல்லாம் காட்டுறான். ஓங்கு பெரும் சென்னரோடு கயலுகளை முதல்ல ஓங்கி உலகலந்த உத்தமன் ஓங்கி வளர்றான்னு பெருமாள்னு சொன்னா, இந்த இடத்துல ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகளை ஓங்குன்னு சொல்றான். பெருமாளுடைய பெருமாளுடைய திருவடியினுடைய ஒரு பலத்தினால அந்த பயிர்கள்லாம் எப்படி வளர்ந்து ஆகாச பரியந்தம் நிக்குமோ அது மாதிரி நாமல்லாமல் இருக்கும். சரணாகதர்களான நாமல்லாமோ அந்த அளவுக்கு வளர்ந்து இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பூமி இந்த பூமி, பெருமாளுடைய கட்டாட்சம் பட்ட ஒரு பூமி. ஓங்கு பெரும் சென்னலூடு கயலுகளை பூங்குவலை போதில் பொறுவண்டு கண்படுப்ப, அதுவும் ஒரு மீன்கள்லாம் வளர்ச்சியோடு இருக்குன்னு சொல்றா. அந்த தேசத்துல ஊடு அப்படின்னா அவருடைய தேச பாஷை, அவள் தேசத்துல சொல்லப்பட்ட ஒரு பாஷை. அந்த தேச விசேஷத்தை காட்டுறதுக்காகவும் பல இடங்கள்ல நாச்சியார் அந்தந்த தமிழ் வார்த்தைகளையும் பிரயோகிச்சிருக்கா. பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப, அந்த மலர்ந்து இருக்கக்கூடிய அந்த கோள பூக்களை வண்டுகள் நாடி போய் அதிலிருந்து இருக்கக்கூடிய தேனை உண்டு அந்த மது சாப்பிட்டதுனால எப்படி உறங்கி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு தேசம். அந்த வயலினுடைய சமிருத்தி, ஊரினுடைய சமிருத்திலாம் சொல்லப்படுறது. தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளைபற்றி வாங்கக்கூடாது நினைக்கும் கறக்க கறக்க, அதாவது வித்யதே கோஷு சம்பன்னம்னு சொல்றா ராமாயணத்துல. அந்த அளவுக்கு பசு பால் கறந்துட்டே இருக்கும், வாங்க குடம் நிறக்கும் பசுக்கள். களமிடாதார் குற்றமே ஒழிய கறவையின் குற்றம் என்றுன்னு சொல்றா பெரியவாள். ஒரு மாடு 5 லிட்டர் கறக்கும் அப்படின்னா 1 லிட்டர் பாத்திரம் வச்சால் அது நம்மளுடைய தப்பு தானே தவிர பசுவினுடைய தப்பு இல்லை. அந்த அளவுக்கு வாங்க குடம் நிறக்கும் பெரிய பெரிய, அதாவது பெரிய பெரிய பசுக்கள், நல்ல பால் சமிருத்தியை கொடுக்கக்கூடிய பசுக்கள் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்றார். அதுவும் பார்த்து பார்த்து, அதுவும் இந்த இடத்துல வேதம் சொல்றது நிறைய பாலை வரிசிக்கக்கூடிய பசுக்கள் லோகத்தில் இருக்கணுமா, நிறைய பொதி சமைக்கக்கூடிய காளைகள் இருக்கணும், வேகமாக ஓடக்கூடிய குதிரைகள் இருக்கணும், ரூபவத்திகளாகவும் ஷீலவத்திகளாகவும் ஒழுக்கமுடைய பதிவிரதம் சிரோமணி பெண்கள் இருக்கணும், உத்தரம ஸ்திரீகள் லோகத்தில் இருக்கணும். இப்படிலாம் இருந்தாலும் லோகம் நன்னா இருக்கும். நன்னா பாருங்கோ, இவாளெல்லாம் இருந்தாலும் லோகம் நன்னா இருக்கும். இந்த பர்த்தா நன்னா இருக்கணும், ரூபவான்களான புருஷன் சொல்லல, உத்தமமான புருஷன்கள்னு சொல்ல, உத்தமமான ஸ்திரீகள் ரூபவத்திகளான ஸ்திரீகள்னு லக்ஷ்மி கடாட்சத்தோட லோகம் இருக்கணும் அப்படின்னு வேதம் சொல்றதா பெரியவாள் சொல்றா. அதுவும் ஒரு அழகா ஒரு ஸ்திரீயை பத்தி ஒரு கதை ஒன்று இருக்கு. எப்படின்னா ஒரு வெயிலில் போயிட்டு வரான ஒரு பர்த்தா, ஒரு ஒரு கஷ்டமான ஒரு சிரமத்தோட வரான். அவனுடைய பத்னி அவளுக்கு உபகாரம் பண்ற, நல்லா சாப்பிட்றான். சாப்பிட்ட உடனே அவனுக்கு தூக்கம் வருது உண்ட களைப்புல. அவன் பத்னி இன்னும் சாப்பிடல, ஆனாலும் பத்திக்கு முடியல, தூக்கம் வருதுன்றான். அவள் அமர்ந்து கொள்றது, அவள் உட்காந்துக்கிறா அவளுடைய மடியில தலை வச்சுன்னு அவன் படுத்துக்கிறான். பத்னி விசிறின்றே இருக்கா, அடுப்புல ஜலம் கொதிக்கிறது, உள்ள பார்த்தால் தலிய பண்ற உள்ளியும் ஜலம் கொதிச்சுட்டு இருக்கு. அவனுக்கு ஒரு குழந்தை, பல நாட்கள் கழித்து விரதங்கள் பல விரதங்கள் பண்ணி அந்த குழந்தையானது பிறந்திருக்கு. அந்த குழந்தைக்கு ஒரு 8 மாசம் இருக்கும்னு வச்சுக்கோ. அந்த அப்த பூர்த்தி விசேஷமா கொண்டாடணும். அந்த தம்பதியும் அதுதான் ஆசைப்படுறா. குழந்தை தூங்கி எழுந்துகிறது, அழறுது, நேரம் அம்மாவை தேடிண்டு மாத்ரு ஜங்காகி வர்த்தசிய அப்படின்னு பாஷைக்கார் எடுக்கிற ஒரு இடத்துல. அந்த மாதிரி குழந்தை நேரம் அம்மாவை தேடிண்டு போறது, தலி பண்ற உள்ளுக்கு போறது. அங்க பார்த்தால் அம்மா இல்ல. அது ஆச்சரியத்தினால என்ன பண்றது, அடுப்பு எரிஞ்சுட்டு இருக்கு. அடுப்புல போய் கை வைக்க பாக்கிறது, கீதா பாஷ்யத்திலேயே வருது ஒரு இடத்துல இல்லையா, வஸ்து சக்தி புத்தி அபேட்சத்தைன்னு சொல்லப்படுறது. வஸ்து சக்தியானது ஒருபொழுதும் புத்தி அபேட்சிக்காது. வஸ்துல இருக்கக்கூடிய ஒரு இயற்கையான சக்தி, இப்ப அக்னினா ஔஷ்ணியம்ன்றது சூடும் அப்படின்றது அக்னிக்கு இருக்கக்கூடிய ஒரு வஸ்து சக்தி. இது குழந்தை சுத்த கை வைக்கிறதே நம்ம சுடக்கூடாது, பெரியவாள் கை வச்சாதான் நம்ம சுடணும் அப்படின்றது வஸ்து கிடையாது. இது அக்னியினுடைய ஒரு இயற்கையான குணம். இதை பாஷகர் எடுக்கிறார் இந்த வாக்கியத்தையும். அந்த மாதிரி அடுப்புக்கு பக்கத்துல போய் கையை வைக்கிறது, இத அவ பார்க்கிறா. குழந்தைய போய் தடுத்து நிறுத்துறதா, இல்ல பர்த்தா படுத்துட்டு இருக்கான், பர்த்தாவை எழுப்பிட்டு குழந்தைய போய் காப்பாத்துறதா, என்னன்னு பார்க்கிறா. என்ன பண்ண முடியும், நேர குழந்தை கை வைக்க போறது, அக்னி சுடாம இருக்குமா, சுடும், என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டே இருக்கா. மாதாவுடைய மாத்திரு ஹிருதயம் இல்லையா, ரொம்பவே சிரமப்படுறது, என்ன பண்றதுனே தெரியல. அக்னியை பார்த்து கை கூப்பரா இல்லையா, அக்னியை பார்த்து கை கூப்பராவோ, ஏ அக்னியே நீ என் குழந்தைக்கு சுடக்கூடாது அப்படின்னு கை கூப்பரா. அக்னி பாத்திவிரத்தியத்துக்கு மதிப்பு கொடுக்கறது, பகவான் பாத்திவிரத்தியத்துக்கு அக்னி பகவான் மதிப்பு கொடுத்து என்ன பண்றான், அந்த குழந்தைய சுடாம பாத்துக்கிறான்னு குளுமையாக்கி அந்த அக்னி சுடாம பாத்துக்கிறது அப்படின்னு கதை முடியறது. இப்போ என்ன தெரியறது இல்லைன்னு உத்தமமான ஸ்திரீகள்ன்றதை நம்ம எதுவும் எடுத்துக்கணும். இப்போ பர்த்தாவை எழுப்பிட்டு என்ன தூக்கம் மத்தியானத்து வேலையில அப்படின்னு பர்த்தாவை எழுப்பிட்டு போய் அவ குழந்தைய காப்பாத்தல. இப்படிப்பட்ட உத்தம ஸ்திரீகள் இருக்கணும்னு சொல்றான் இல்லையா. வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் அஷ்டவ் குணாகம். அதுவும் பாத்திவிரத்தியத்தில் இருக்கக்கூடிய லட்சண ஸ்திரீகளை பத்தி சொல்லும்பொழுது எட்டு குணங்களோட விதுரநீதியில சொல்லப்படுறது. அஷ்டவ் குணாக புருஷம் தீபயந்தி பிரஜாச்ச கௌல்யாம் தமஸ்ருதம் இல்லையா, பராக்கிரம பகுபாஷிதாச்ச தானம் யதாசக்தி கிருதஜதாச்ச பராக்கிரமச்சா பகுபாஷிதாச்ச. பராக்கிரமம் இருக்கணும், அபகுபாஷிதா ரொம்ப ரொம்ப வளவலன்னு பேசக்கூடாது இல்லையா. புருஷம் தீபயந்தி சர்வதா புருஷனை அவனை சந்தோஷமாகவே வச்சுக்கணும் இல்லையா. ஆத்துக்கு போச்சவே ஏன்டா ஆத்துக்கு போறோன்னு இருக்கக்கூடாது புருஷனுக்கு. பிரஜாச்ச கௌல்யம் ஒன்னு தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் புருஷனுக்கு மட்டும்தான் சொல்ற, ஸ்திரீகளுக்கு மட்டும்தான் சொல்றதா இல்ல, இதுக்கு ஏத்தா போல புருஷன் நடந்துக்கணும். புருஷம் தீபயந்தி அவள் தீபிக்கிறா போலே, அவள் நம்மளை உற்சாகமா வச்சுக்கிறா போல நாம நடந்துட்டா மட்டும்தான் புருஷம் தீபயந்தின்றது வார்த்தையும் அவளுக்கு பொருந்தோம். நாம அவளை தள்ள கொட்டிட்டே இருந்தோம்னா அவள் புருஷம் தீபயந்தின்றதுல திருப்பி அவள் அடிக்கதான் அடிப்பா இல்லையா. இது எட்டு குணங்கள் நாம நடந்துகிறத பொறுத்தோம். விதுர நீதியில மகாபாரதத்துல உத்தியோக பருவத்தில் சொல்லப்பட்ட இந்த எட்டு குணங்களும் ஸ்திரீகளுக்கு சொல்லப்பட்ட எட்டு குணங்களும் நாம நடந்துகிற விதத்தில் தான் இருக்க தவிர வேற எதுலையுமே கிடையாது. அதனால வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து, அதுவும் பாபமே பண்ணியிருந்தாலும் நாம அவளை ரட்சிக்க வேண்டிய பொறுப்பு நம்மிடத்துல இருக்கு. பிராட்டி சொல்றா இல்லையா, பாப்பார்கானாம் பாப்பானாம் வா பாப்பானாம் வா சுபானாம் வா வதார்கானாம் பிளவங்கமா காரியம் கருணமாரியேன நகஸ்தின் ஆபராத்தியத்தின்னு சொல்றா இல்லையா. எல்லாத்தையும் லக்ஷ்மி கடாட்சத்தோடு இருக்கணும்ன்றதுக்காக சொல்றேன். எல்லா விஷயத்தையும் நாம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எந்த இடத்துல எத்தனை நாரியாஸ்து பூஜ்யந்தே ரமந்தே தத்திர தேவதாக அப்படின்னு மனுஸ்மிருதியில் சொல்றது. எந்த இடத்துல நாரியார்கள் அதாவது பெண்கள் பூஜிக்கப்படுகிறார்களோ அங்க சகல தேவதைகளும் சௌக்கியமா வரான்னு சொல்றது. அப்படி மகாலட்சுமி கடாட்சத்தோடு இருக்கக்கூடிய இந்த ஸ்திரீ சமிருத்தி இந்த செல்வங்களை நாம பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு இந்த பாசுரத்தினால நாம கிருஷ்ணானுபவத்தில் ஈடுபட்டால் நமக்கு இந்த செல்வங்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நாச்சியார் இந்த பாசுரத்தில் சொல்றதா அமைஞ்சிருக்கு இந்த பாசுரம். இதோட இன்னைக்கு உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிப்போம். நாளைக்கு நாலாவது பாசுரம். தாசன் கவிதார்க்கிகசிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. தாசன்.